శ్రీపదే శ్రీవరాహ మహాదేశికాయ నమః. శ్రీమతే రంగరామానుజ మహాదేశికాయ నమః. శ్రీమతే వేదాంత రామానుజ మహాదేశికాయ నమః. శ్రీమతే నిగమాంత మహాదేశికాయ నమః. శ్రీమతే భగవదే బాహ్యహారాయ మహాదేశికాయ నమః. శ్రీమతే వకుళభూషణ మహాగురవే నమః. శ్రీతరంగ మహనందిని హేమాబ్జ నాయికా సమేత శ్రీదేవనాథ పరబ్రహ్మణే నమః. శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కికేసరీ వేదాంతాచార్యమరియో మే సన్నిధంతాం చదాహతి. శ్రీరండుదూపులు తిరువేంకటముడయాన్ పారందొచ్చొన్న పడమొడియుల్వోరొండు తానేయమయాదో తారణియుల్ వాழ்வார்க்கு வானேரப்போ மளவும் வாழ்வு. மற்றுமோ தெய்வம் உளதென்று இருப்பாரோர் உற்றிலன் உற்றதம் முன்னடியார் கடிமை. மற்றெல்லாம் பேசிலும் நின் திருவட்டெழுத்தும் கற்று நான் கண்ணபுரத்துறையம்மானே. நமஸ்தலசே. சுவாமி தேசிகனுடைய அற்புதமான கிரந்தம் தயாசதகம் அனுபவிச்சுருக்கோம் யதாசக்தி. இப்போ நேற்றைய பர்யந்தம் ஆஸ்திகாலுக்கு 39 ஸ்லோகங்கள் பிராப்தம். இந்த 39வது ஸ்லோகத்திலே சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு கேட்டாக்கா, இந்த தயாதேவியானவள் தன்னையே ஒரு கப்பலா பாவிச்சு மாலுமினியான ஆச்சார்களை கொண்டு இந்த ஜீவாத்மாக்களை திருவேங்கடமலையிலே ஏற்றிவிடுறாள். அப்படி ஏற்றிவிடப்பட்ட ஜீவாத்மாக்கள் அனைத்தும் சீனிவாசனை தவிர்த்து சுத்திரபலங்களையே ஆசையோடு அபேட்சிக்கிறா. அப்படி அது தவறு, திருவேங்கடமுடையானையே ஆசிரயிக்க வேண்டும் என்று அதற்கும் அந்த தயாதேவியே இந்த பக்தாளுக்கு அனுகிரகம் பண்றான்னு சுவாமி தேசிகன் அற்புதமாக அந்த ஸ்லோகத்திலே ரொம்ப காட்டினார் நமக்கு. விஷகிரி ஹரிநீலம் வெஞ்சிதம் நிர்விசந்தி அப்படின்னார். சுத்திரபலங்களை நாடாமல் இந்திரநீல மணியைப் போலே ஒரு மரகதத்தைப் போல இருக்கக்கூடியதான அந்த சீனிவாசனின் நாடுங்கோள், அதற்கு தயாதேவியை பரிபூர்ணமாக அனுகிரகம் பண்ணுகிறாள் அப்படின்ட்டு சுவாமி தேசிகன் அதுல சாதிச்சு பேருபகாரம் மகத்தான உபகாரம் தயாதேவியாலே பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லி காட்டுறார் அந்த ஸ்லோகத்துல. இதுல அடுத்தது 40வது ஸ்லோகம் அந்திம ஸ்லோகத்துல என்ன சாதிக்கிறேன்னா, தொய் பகுமதிஹீனஹா ஸ்ரீனிவாசானுகம் பே ஜகதி கதிமிகான்யாம் தேவி சம்மன்யேயா சகல விபுத சிந்தௌ சன்னிகர்ஷே வகந்தியாம் சமயதி மிருகதிருஷ்ணா வீசிகாபிப்பிபாசம். விஷயம் என்னன்னா, கருத்தான அர்த்தம் இந்த ஸ்லோகத்தால் என்ன துனிக்கிறது சுவாமி தேசிகன் திருவுள்ளத்தேன்னு பார்த்தாக்கா, பேர்பட்டதான பேர் உபகாரம் பண்றா தயாதேவி. அந்த சீனிவாசனுடைய கருணையே தயாதேவியாக அவதாரம். இப்படி ஜீவாத்மாக்களுக்கு பேருபகாரம் தன்னையே ஒரு படகாக்கி ஆச்சாரிகளை கொண்டு உயிர் அருந்துவிடாத ஒரு கயிறு கட்டி இழுத்து திருமலையிலே மோதி சீனிவாசனையே அந்த இந்திரநீல மணியே ஹரிநீல மணியையே எல்லோரும் சேவிக்க வேண்டும் என்று ஒரு அற்புதமான விஷயத்தை காட்டி இத்தர விஷயங்களிலே மனசு லயிக்காதபடி க்ஷுத்ரபலங்களிலே ஜீவாத்மாக்கள் சென்று அடையாதபடி நமக்கெல்லாம் பேருபகாரம் பண்ண இந்த தயாதேவி அவளுக்கு என்ன பகுமானம் நான் பண்ண போறோம், நமக்கு ஒரு பேருபகாரம் பண்ணிருக்கா, இப்படி பேருபகாரம் பண்ணவாளுக்கு ஒரு எப்படி நான் மருத்துவனா நின்ற மாமணிவண்ணா மறுபிறவி தவிர திருத்தி உன் கோயில் கடப்பு கப்பை திருமாலிதஞ்சோலையந்தா என்று சொன்னார் பெரியாழ்வார். அப்படிப்பட்ட பெருமாளை காட்டி கொடுக்கிறா இந்த தயாதேவி. பல பல பகுமானங்களுக்கு இவள் வந்து யோகிதாம்சம் உள்ளவளா இருக்காள். ஆனா இந்த ஜீவாத்மாக்கள் என்ன பண்றா அப்படின்னாக்கா, பகுவாக இந்த தயாதேவி பண்ண உபகாரத்தின் கிருப்பையையும் தயையையும் மதிக்காமல் மந்தகீனர்களாக இருக்கின்றார்கள்னு சாதிக்கிறார் சுவாமி தேசிகன் இந்த பாசுரத்தை. சகலு விபுத சிந்தௌ சன்னிகர்ஷே வகந்தியாம், இப்படிப்பட்ட எம்பெருமானை அடையும்படியை இந்த தயாதேவி காட்டி கொடுத்து அடையும்படியும் அவளே செய்கிறாள் தன்னுடைய தயை என்ற குணத்தினாலே. இப்பேற்பட்டதான மகது உபகாரத்தை பொருட்படுத்தாது இந்த ஜீவாத்மாக்கள்லாம் என்ன பண்றதுன்னா, அவள் பண்ற காரியத்தின் பெருமையை அறிந்து கொள்ள முடியாமல் மந்தகீனர்களாய் போந்தார்கள். ஓர் அறிவிலி, இப்பேற்பட்டதான உபகாரம் யாராலே பண்ண முடியும்? தய என்ற குணத்தாலே மட்டுமே பண்ண முடியறது. அப்படி வந்து நமக்கெல்லாம் ஒரு பேர் உபகாரம் பண்ணவளுக்கு ஒரு பகுமானம் பண்ணவானாமா, ஒரு வெகுமதி அளிக்க வானாமான்னு சொல்லணும். யாரோ ஒருத்தன் ஒரு கடன் இருக்கான், அவனுக்கு சில பேருக்கு சில ரூபாயை கொடுத்து கடன்லேருந்து நிவர்த்தி பண்ணி விட்டா, அந்த கடன் கொடுத்தவனிடத்திலே கடன் வாங்கியவன் எப்படி வந்து ஒரு பகுமானத்தோடு இருப்பானோ? சாமான்யமான லௌகீகமான விஷயங்களிலே நம் மனசெல்லாம் அப்படி இருக்கு. பரம வைதிகமான விஷயம், பரம புருஷார்த்தமான விஷயத்தை காட்டிக் கொடுக்கிறாள் இந்த தயாதேவி. பாபங்களை ஒழித்து சம்சார சாகரத்தை நிவர்த்திப்பித்து திருவேங்கட மலையை கிட்டி அந்த மலையின் மேல் ஏத்தி, மலையின் மேல் நீ யாரை தொட வேண்டும் சுத்திரபலங்களை அபேட்சிக்காமல் திருமலை சீனிவாசன்தான் இந்திரனில் ரத்னம்னு காட்டி கொடுத்து, அவனே அந்த நமக்கெல்லாம் ரொம்ப பலமாயிருக்கக்கூடியதான அந்த அந்தவிழா பேரின்பத்தை அளிக்கக்கூடியவன், சம்சாரத்தை நிவர்த்தி பண்ணக்கூடியவன், சம்சாரத்துக்கு மருத்துவன் என்ற மாமணி வண்ணன் என்றெல்லாம் சொல்லி காட்டி கொடுத்த தயாதேவின் பொருட்டு நாம் எல்லாம் ஒரு பகுமானம் பண்ண வேண்டாமா அப்படின்னா, பெருமாளை எப்படி சேவிக்கும்படியும் சொல்லித்தரா, அப்படி சொல்லியும் ஒருவன் இந்த ஜீவாத்மாக்கள் கேட்காமல் மற்றுமோ தெய்வம் உளதென்று வேறு விஷயங்களை நாடி செல்கிறார்கள். அப்படி போனா அவ என்னன்னா, சாஸ்திரத்திலே சொல்லப்படாததான அவிதிதபூர்வமாக ஒரு யஜனம் பண்ணுவாரை போலேன்னு சொல்ற சுவாமி தேசிகன். அவளவிடம் ரொம்ப கீழ்த்தரமானவன், விகிதமான கர்மாக்களை அனுஷ்டிக்காதவன், அவிவிகிதமான விஷயங்களையவே நாடி செல்பவன் அவனை விட ரொம்ப கீழ்த்தரமானவன் சொல்லு, அந்த நிலை அடைவான்னு சாதிக்கிறார். இதற்கு ஒரு பெரிய திருஷ்டாந்தம் காட்டுறா. ரொம்ப தாகமா இருக்கு சுவாமி, ஆனா இவன் ரொம்ப பாபிஷ்டன், ஒரு தாகத்தை நிவர்த்தி பண்ணிக்கணும். அப்பேற்பட்டதான அந்த தாகத்தை தணிப்பதற்கு கங்கை தீர்த்தம் ஓடுறது. இவனை கங்கையிலே ஸ்நானம் பண்ணாக்கா எப்பேற்பட்டதான கங்கை சகல பாப நித்தன் நிவர்த்தி பண்ணும்ன்ற பெரியவா சொல்லிருக்கா. சதுமுகன் கையில் சதுப்புயந்தாளில் சங்கரன் சடையினில் தங்கி கதிர்முக மணிகொன் இழிபுணல் கங்கை கண்டவென்னும் கடிநகரேனு பெரியாழ்வார் மங்களாசாசனம். கங்கையில் புனிதமாய காவிரி நடுவு பாட்டுன்னு காவிரிக்கும் பெருமை சேர்த்திருக்கா. இப்பேற்பட்டதான கங்கையிலே ஸ்நானம் பண்ணி தன் பாபத்தை போக்கக்கூடியதான ஒரு தேவகங்கை பக்கத்தில் இருக்கும் போது பாய்ஞ்சு போயின்னு இருக்கு. எத்தனையோ தனோ ஜீவாத்மாக்கள் எல்லாம் அந்த கங்கையிலே முழுகி தன் பாபத்தை தொலைக்கிறா. அப்படி பாய்கின்ற நீரை தான் பருகாமல் அவன் என்ன பண்றான்? பாவத்தை தொலைக்காமல் தான் தன் தாகத்தை தீர்த்து கொள்ளாமல் கங்கையின் கரையிலே மறுபக்கம் சென்று இவன் தன் தாகத்தை தீர்த்து கொள்ள என்ன சொல்றானா, மிருகத்ருஷ்ணா அப்படின்னு சொல்ற பிபாசாம்னு போட்டார் சுவாமி தேசிகன். மிருகத்ருஷ்ணா அப்படின்னாக்கா காணல் நீர்னு அர்த்தம். அந்த காணல் நீரை போறான் தூரக்கேந்து பார்க்கும்போது, அதீதமான வெயில்ல நம்ம எல்லாம் நடக்கும்போது ரோட்ல பார்த்தேன்னா ஒரு 6 கிலோமீட்டர் முன்னாடி ஒரு நதி போற மாதிரியே தெரியும். ரொம்ப அலையா அழகா இருக்கும் கண்களுக்கான, அது பொய்யான நதி. அந்த வெப்பத்தின் தாகத்தின் காரணமாக அந்த கீழப்படத்த அந்த நடைபாதையிலேருந்து மேல் நோக்கி பள்ளத்தான அந்த வெப்ப காற்றுதான் காணல் நீரான நம்ம கண்ணுக்கு தெரியும். கிட்ட போக போக தள்ளி போயிட்டே இருக்கும் அது. ஆனா அங்க தீர்த்தம் வஸ்துதகா இல்லை. இப்படிப்பட்ட அதீதமான பாபத்தை பண்ணவன், அதீதமான தாகத்தோடு இருப்பவன், தேவகங்கையின் அருகிலே வாசம் பண்றவன், அந்த கங்கை நீரை பெருகி அங்கே இந்த கங்கை நீரிலே மூழ்கி தன் பாபத்தையும் தாகத்தையும் தீர்த்து கொள்ள தெரியாதவன் அதை வந்து அபேட்சிக்காமல் உபேட்சிச்சு அருகிலே ஓடும் காணல் நீரை, ஓடுகின்றதான சொல்லப்பட்டதான காணல் நீரை பருக போறான் பாருங்கோ, அவனை விட ஒரு கேவலமானவன் லோகத்துல யாரும் இல்லை. ஏன்னா ஒரு புருஷார்த்தமான வஸ்து பக்கத்துல இருக்கு, அதனுடைய மதிப்பு தெரியலே அவனுக்கு. அதே போல இந்த தயாதேவியானவள் ரொம்ப பகுமானிக்கத்தக்கவள், பெரியதான அளப்பரியதான ஒரு மகத்தான ஒரு உபகாரம் பேருபகாரம் ஒரு இந்த ஜீவாத்மாக்களுக்கு பண்ணிருக்கா. இத தெரியாம சுத்ர தேவதைகளையே நாடுகிறார்கள் சில. அவளுக்கு அவளை பகுமானிப்பதற்கு இவாளுக்கு தெரியல. அந்த ஞானமானது சாமான்யமான மக்களுக்கு தெரிய மாட்டேன்றதே ஒரு ஆச்சாரியால் சொல்லிக் கொடுத்தாதான் தெரிகிறது. எப்படி தேவகங்கையை தவிர்த்து காணல் நீரை தேறி ஒரு நீரை பருகுவாரை போலே இந்த மந்தமதியரான ஜீவாத்மாக்கள்லாம் இருக்கு. அந்த தயாதேவினுடைய பெருமையை அறியாமல் இருக்கு. மற்றுமோ தெய்வம் உலகன்று இருப்பாரோர் உற்றிலேன் உற்றதும் முன் அடியார்க்கடிமை அப்படின்னு ஆழ்வர். இன்னொரு தெய்வம் இருக்குன்னு சொல்றவா பக்கத்திலே நான் போமாட்டேன் சுவாமி, உன்னுடைய அடியாரிடத்தை மட்டும் நான் போவேன். அதே போல இந்த தயாதேவியை அறிந்திருப்பதை தெரிந்தவன் பக்கத்திலேதான் நாம் வாசம் செய்ய வேண்டும்னு காட்டுறீங்க. அதனால தயாதேவி பகுமானிக்கத்தக்கவள்னு இந்த ஸ்லோகத்திலே காட்டி சமயதி மிகதிஷ்ணா வீஜிகாபிகி பிபாசாமம் சொன்னர். தொய் பகுமதிகி நகா சீனிவாசானுக்கும் பேனு முதல்வர்களை கொடுத்து இவள் பண்ண பேருபகாரங்களுக்கு இவள் பகுமானிக்கத்தக்கவள்னு காட்டினர். ஆகமொத்தம் இந்த பாசுரத்திலே அவளை நாம் போற்றி புகழ வேண்டும் சொல்றது ஸ்பஷ்டமா சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார். கீழ்கண்ட 10 பாசுரங்களாலே இந்த பதிகத்தினாலே சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த தயாதேவி என்ன பண்ண அருவிகள் தயையுருவாய் அமைந்ததுன்னு முதல்ல சாதிச்சார். எல்லாம் சீனிவாசனை அடிமை கொள்ளும் பெருமையை பகர்ந்ததுன்னு சொன்னார். நமக்கெல்லாம் இவளே ஒரு பெண் வக்கீலாக இருந்து எம்பெருமானிடத்திலே தன் நம்முடைய நிலைமை எடுத்து கூறும் ஒரு வக்கீலா இருக்கான்னு சொன்னார். இவள் வந்து தங்கள் நலனுக்கு தோன்றுகின்றான் என்ன பொழுது கணவனையும் ஆட்கொள்ளும் அந்த பெருமையும் பேசி, இந்த சீனிவாசனை இதயத்துக்குள்ளே நிலையான இடம் பெற்றவளா இவள் தன்னை காட்டிக்கொண்டு மிகவும் என்ன பண்ண சாவதானமா என்ன பண்றார், அந்த தருணத்திலே எம்பெருமானுக்கு இந்த ஜீவாத்மனுடைய ஸ்திதியை இவருடைய பரிஸ்திதியை நினைவூட்டுகிறாள்னு சொன்னார். இப்படிப்பட்ட இந்த தயாபிராட்டி ஆச்சார்கள் என்று சொல்லப்பட்டதான தேசிகர்களால் மகனியர்களாலும் ஓடத்தை செலுத்தும் மாலுமிகளாலும் இந்த தயாதேவி என்ற படகை செலுத்தி சீனிவாசனாகிய அந்த திருமலையினுடைய தாழ்வாரங்களிலே கொண்டு அந்த படகை இடித்து திருமலையிலே ஜீவாத்மாக்கள் ஏறி சுத்திரபலங்கள் பல இவர்கள் அபேட்சித்தாலும் இந்திரநீல மணியைப் போல இருக்கக்கூடிய சீனிவாசனையே இவர்கள் சேவிக்க வேண்டும் அப்படின்னு காட்டி, வேறொரு தெய்வம் மற்றொரு தெய்வம் பிரிதறியேன் திருவிண்ணகரானேன் கலியன் சொன்ன மாதிரி வேறு தெய்வத்தை நாடாமல் அவனையே நாட வேண்டும் என்று காட்டுகிறார் இந்த தயாதேவி. தூமொழியாய் சுடர்போல் என் மனத்திருந்தவேதா அப்படின்னு சொன்னார் கலியன். அப்படி சுடர்போல இருக்கக்கூடியதில் அந்த வேதத்தைக்கு விஷயமானவனாகிய பெருமாளை அந்த கலியுக கண்ணனான வேங்கடவனையே நாட வேண்டும் என்று நமக்கெல்லாம் காட்டி கொடுக்கிறார். அப்படிப்பட்டதான அந்த நீலரத்ன மணியை நாம் அணுகி அப்பேற்பட்டதான ஒரு விஷயத்தை நமக்கு காட்டி கொடுத்த தயாதேவிக்கு நான் பகுமானம் பண்ண வேண்டும், அந்த பகுமதிக்கு மிகவும் பாத்திரமானவள் தயாதேவி என்று காட்டி இந்த பதிகத்தை 31 ஸ்லோகத்திலிருந்து 40 ஸ்லோகங்கள் வரைக்கும் தலை கட்டுகிறார் சுவாமி தேசிகன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வேங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.